శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. శ్రీ వేగా సేతు స్తోత్రం. వేగా సేతు ఎంబెరుమానుకు తిరునామం. వేగాంటది వేగవతీంద్ర నదియే కురికరదు. కాంచీపుర స్థల పురాణత్తుల నమకు తెలియం బ్రహ్మా மேற்கொண்ட வேள்வியை தடுக்கிறதுக்காக சரஸ்வதி ரொம்ப வேகமாக வேகவதின்ற ஒரு நதி ரூபத்தில் வரா. அவளை தடுக்கிறதுக்காக எம்பெருமான் வந்து அந்த திருவெக்கான்னு தமிழில் சொல்கிறோம் அந்த இடத்துல வந்து பள்ளி கொண்டு அந்த நதியை தடுக்கிற ஒரு சேத்து ஒரு அணையாக இருந்துட்டு பெருமாள் அந்த வேள்வியை காப்பாற்றுறான். அதனால் அந்த இடத்துக்கு திருவெக்கான்னு தமிழில் சொல்கிறா. அந்த எம்பெருமானுக்கு யதோக்த காரின் சம்ஸ்கிருதத்தில் பெயர். யதா உக்த யதோக்த யதோக்த காரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு தமிழ் அதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறார். இப்போ இந்த வேகா சேத்துனே எம்பெருமானுக்கு பேர். அந்த வேகா சேத்தோகோ இதம் ஸ்தோத்திரம் வேகா சேத்து ஸ்தோத்திரம். மொத்தம் இதில் 10 ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் இப்போ நம்ம முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரம் பிரதமஹ ஸ்லோகஹ. ஏகம் வேகவதீ மத்யே ஹஸ்திசைலே ச த்ருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வ்யக்தம் பரம் மஹ. த்ருஷ்யதே தான் கிரியாபதம். பஷ்யதீன்றது ஆக்டிவ் வாய்ஸில், த்ருஷ்யதேன்றது பாசிவ் வாய்ஸில், இல்லாட்டி கர்மணி பிரயோகா. காணப்படுகிறது. அப்போ எது காணப்படுகிறது? மகஹா த்ருஷ்யதே. மகஹானா தேஜோ விசேஷா. மகஸ் மகசே மகிதாய மௌலினான்னு வேற ஸ்லோகங்கள்லையும் அந்த பதத்தை பார்க்கலாம். மகசுன்றது ஒரு தேஜோ விசேஷம், அது காணப்படுகிறது. தேஜஸ்னா ஜோதி, ஒரு ஒளி. ஏகம் மகா திருஷ்யத்தை, ஒரு தேஜோ விசேஷமானது இல்லை ஒரு ஒளியானது காணப்படுகிறது. அது எப்படிப்பட்டது? பரம் ஏகம் மகா. பரம்னா மிகவும் உயர்ந்த, எல்லா வஸ்துக்களை காட்டிலும் விலட்சணமாக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு தேஜஸ்தானது காட்சியளிக்கின்றது. எங்கு காட்சியளிக்கின்றது? எங்கு காணப்படுகிறது? வேகவதி மத்தியே ஹஸ்தி சைலேச்ச. வேகவத்தியாக மத்தியே, வேகவதி என்கிற ஆற்றினுடைய நடுவிலும், ஹஸ்தி என்று போற்றப்படுகிற மலை, ஹஸ்தி சைலம், ஹஸ்தி சைலே அதனில், தஸ்மின் சப்தமி பக்தி அத்திகிரியில், சனா மற்றும் அதிலும் அர்த்தம். ஸோ வேகவதியினுடைய நடுவிலும் ஹஸ்தி அத்திகிரியிலும் ஒரு உயர்ந்த மேம்பட்ட ஒரு தேஜோ விசேஷமானது, ஒரு மகஸ்தானது காட்சியளிக்கின்றது, காணப்படுகிறது. அது எப்படி தோன்றிட்டுன்னு கேட்டால், தானே தோன்றிட்டு. ஸ்வயம் வியக்தம், ஸ்வயம்னா ஆன் ஒன் ஸ்போன், தானாகவே அப்படின்னு அர்த்தம். வியக்தம்னா மேனிஃபெஸ்ட் ஆகுது, இல்லை தோன்றுதல். அப்போ யாரும் அதை கொண்டு வரல. அந்த தேஜோ விசேஷமானது ஸ்வயம் வியக்தம், தானே காட்சி அளிப்பதாய், தானே தோன்றியதாய் காணப்படுகிறது. இப்போ எந்த மாதிரி காணப்படுகிறதுன்னு கேட்டால், உபாய பலபாவேன, உபாயமாகவும் பலமாகவும் அது காணப்படுகிறது. இப்போ ரெண்டா இருக்கே, அது ரெண்டா ஒன்றுன்னு கேட்டால், ஏகம் தப்பதுக்காக தான் போட்டுக்க. ஒரு தேஜஸ்தான் உபாயமாகவும், வேகவதி மத்தியத்தில் உபாயமாக காட்சியளிக்கிறது, ஹஸ்தி சைலத்தில் பலபாவேன பல ரூபேன காட்சியளிக்கிறது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். சுவாமி நிறைய இடத்துல இந்த மாதிரி சொல்லியிருக்கார். சாதனமும் நற்பயனும் நானே ஆவன்னு அதிகார சங்கத்தில் சொன்ன மாதிரி, உபாயம் பலம் ரெண்டுமே எம்பெருமான் தான், தத்துவம் அவனே. அவன் இருக்கிறதுனால தான் அந்த சித் அச்சித் ரெண்டுத்துக்குமே சத்தே கிடைக்கிறது. ஸோ தத்துவம் அவனே, உபாயமும் அவனே, பலமும் அவனேன்றது சம்பிரதாயம். அதனால் அறிந்து கொள்ளப்பட வேண்டியவன், அடையறதுக்கான வழி, அடைந்த பின் அனுபவிக்க வேண்டிய பலனும் அவனே. அதை சொல்றதுக்காக சுவாமி இந்த மாதிரி சொல்லியிருக்கார். ஸோ ஸ்வயம் வியக்தம் பரம் ஏகம் மகா வேகவதி மத்தியே ஹஸ்து சைலேச்ச உபாய பலபாவேன திருஷ்யத்தேன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்வயம். தானே தோன்றியதாக, தானே வெளிப்பட்டதாக, எல்லாவற்றிலும் மேம்பட்ட, பரம்னா எல்லா அனைத்து விஷயங்களை காட்டிலும் உயர்ந்ததாக விளங்கக்கூடிய ஏகம் ஒரு மகா தேஜஸானது வேகவதி மத்தியே, வேகவதி என்கிற ஆற்றினுடைய நடுவிலும், ஹஸ்தி சைலே அத்திகிரி, ஹஸ்தி சைலே சேர்ந்தப்ப அத்திகிரியிலும், உபாய பலபாவேன உபாய், அங்கு உபாயம் இங்கு பலன், என்கிறவாறு திருஷ்யத்தை காணப்படுகிறதுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்பையும் மர்த்தமும் ஆகிறது. ஸ்ரீ வேகாசேது ஸ்தோத்திரம் த்விதீய ஸ்லோக. ஈஷ்டே கமயிதும் பாரம் ஏஷ சேதுரபங்குரஹ யத்ர சாரஸ்வதம் ஸ்ரோதோ விஶ்ராம்யதி விஶ்ருங்கலம். ரெண்டு கிரியாபதம் இருக்கு. மூன்றாவது நாலாவது பாதங்களை முதல்ல பார்ப்போம். விஶ்ராம்யதி, ஸ்ரமு அதாவது ஓய்வெடுத்தல், அந்த தாத்துலேருந்து வரக்கூடிய ரூபம் இது. விஶ்ராம்யதி அப்படின்னா தடுக்கப்பட்டு இருக்கிறது, இது ஒரு அர்த்தம். இன்னொன்று பரியவசிக்கிறது, முடிவை அடைகிறது. இந்த ஸ்லோகம் வந்து ஸ்லேஷம், அதனால ரெண்டு பரமும் அர்த்தம் இருக்கு. தடுக்கப்பட்டு இருக்கிறது இல்லை முடிவை அடைந்து நிற்கிறது. விஶ்ராம்யதி எது? ஸ்ரோதஹா, ஸ்ரோதஸ், ஸ்ரோதஸ்னா வெள்ளம், ஒரு பெருக்கு பாயக்கூடிய வெள்ளம். ஸ்ரோதஹா விஶ்ராம்யதி, எந்த எப்படிப்பட்ட ஸ்ரோதஹா ஸ்ரோதஸ்? விஶ்ருங்கலம், ஸ்ருங்கலான செயின்க்கு பேர், அதாவது சங்கிலி. எது வந்து தடை பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கோ அதை ஸ்ருங்கலம் வச்சுக்கலாம், ஸ்ருங்கலான்னு வச்சுக்கலாம். கனக ஸ்ருங்கலையாபி பத்தஹான்னு சுவாமி வரதராஜன் ஜெகத்தில் எழுதியிருக்கார். அப்போ விஸ்ருங்கலம் அப்படின்னா விகதஹ விகதா ஸ்ருங்கலா எஸ்ய, அதாவது அந்த தடை தடை செய்யக்கூடிய ஒரு வஸ்து இல்லாம, இல்லாட்டி தடையற்ற தடை இல்லாம, அது விஸ்ருங்கலம்னு. ஸ்ரோதஸ் நபும்சகலிங்கம், நபும்சகலிங்கமா இருக்கிறதுனால விஸ்ருங்கலம் ஸ்ரோதஹா. ஸோ விஸ்ருங்கலம் ஸ்ரோதஹா விஸ்ராம்யதி, தடையற்றபடியாக தடையில்லாதபடியாக அந்த நீர்பெருக்கானது முடிவை அடைகிறது, இல்லாட்டி பரிவசித்திருக்கிறது, இல்லாட்டி தடையை பெற்று விளங்குகிறது. சரி, அது எதனுடைய ஸ்ரோத? சாரஸ்வதம், சாரஸ்வதம்ன்றது இந்த இடத்துல ஒரு ஸ்லேஷம், சரஸ்வத்தினுடைய சம்பந்தத்தினால சாரஸ்வதம், இல்லாட்டி வாக்கு, அதாவது நதியின் சம்பந்தம், வாக்கு சம்பந்தம், இல்லை வேதத்தை வச்சுக்கலாம். எத்திர, எத்தனைனா எங்கு, சப்தமி பக்தி, எந்த இடத்துல சாரஸ்வதம் விஸ்ருங்கலம் ஸ்ரோதஹா விஸ்ராம்யதி, இல்லாட்டி விஸ்ருங்கலம் சாரஸ்வதம் ஸ்ரோதஹா விஸ்ராம்யதி அன்வயத்தை முன்னபடி வச்சுக்கலாம். பட் அர்த்தம் என்னங்க கேட்டால், எந்த இடத்துல இந்த சரஸ்வதியினுடைய அந்த வெள்ளப்பெருக்கானது தடையற்று வரக்கூடிய வெள்ளப்பெருக்கானது ஒரு முடிவை அடைந்து ஒரு தடைப்பட்டு நிற்கின்றதோ அப்படின்னு அர்த்தம். வேத பக்கம் பார்க்கச்சு சரஸ்வதம் ஸ்ரோதஹான்னு வேதத்துக்கு பெயர். வேதமானது அனாதி, இன்னொன்று அனந்தாவை வேதாக, அப்படி எண்ணற்ற கிடக்கக்கூடிய வேதங்கள் எங்கே எப்பதான் மாமனந்தின்னு சொல்லுவோம், அதாவது எந்த இடத்துல அவைகள்லாம் அவைகளுடைய சப்தங்கள் இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் எங்கே பரிவசிக்கின்றதோ எம்பெருமான இடத்துல. சார் ரெண்டு அர்த்தமாக வச்சு, இப்போ பிசிக்கலாக பார்க்கச்சு இந்த வேகா சேத்துகின்ற எம்பெருமான இடத்துல இந்த சரஸ்வதி நதியானது தடைப்பட்டு நிற்கிறது, இல்லை பிலாசபிக்கலாக பார்க்கச்சு அந்த எம்பெருமான் பரதத்துவம் பரம தத்துவத்தினிடத்துல எல்லா வேத சப்தங்களும் பரியவசிக்கிறது, அவைகளுடைய அர்த்தங்கள் எல்லாம் அங்கே போய் பரியவசிக்கிறதுன்ற ரெண்டு அர்த்தம் கிடைக்கிறது இப்போ. சரி, அதனால என்ன பண்ணு கேட்டால், மேல் ரெண்டு பாதங்களை பார்க்கலாம். ஈஷ்டே, ஈஷ்டேன்றது ஈஷ் ஐஸ்வர்யே, பொதுவாக ஐஸ்வர்யம்னா எல்லாருக்கும் செல்வம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு, அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கா. பட் ஐஸ்வர்யம்னா இந்த பவர் டு ரூல், ஆக்சுவலாக அதிகாரத்தை செலுத்துறதுக்கு பேர் தான் ஐஸ்வர்யம் அந்த தாத்து. இன்னொன்று நம்ம நினைச்சத சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு பவர். இப்போ அதனுடைய ஒரு அது ஆத்மநேபத தாத்து, அது அதனுடைய லட்லக்காரம் பிரதம புருஷாக ஏக்க வச்சிருந்தா ஈஷ்டே, அப்போ அதிகாரத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது, இல்லை தட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் சம்திங். எதுக்கு? கமயித்தும் ஈஷ்டே, கம் தாத்து, கம்லூன்னு பேர் தாத்துக்கு, கச்சு கச்சதி கச்சதகன்னு போகும் அது, அது கமயித்தினா செல்ல வைக்கிறது, கச்சத்தினா செல்கிறது, கமயித்தினா செல்ல வைக்கிறது. இந்த கம் தாத்து எல்லாமே அடையுதல் அர்த்தத்தில் தான் சம்ஸ்கிருதத்தில் வரும். ஸோ அப்ப அடைய வைக்கிறதுன்னு அர்த்தத்தை வச்சுக்கிறோம், அடைவிப்பதற்கு. கமயித்தும் ஈஷ்டே, எதையோ இல்லை யாரையோ எங்கேயோ அடைய வைக்கிறதுல வல்லமை பொருந்தியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். பாரம், பாரம்னா இப்போ நதியை கடக்கணும், நதியில வெள்ளப்பெருக்கு போயின்னு இருக்கு, அப்ப யாராவது தடுத்தாதான் நம்ம கடக்க முடியும். அப்ப நதியை கடக்கிறதுக்கு பாரம், அதாவது அந்த கரைக்கு போறதுக்கு, இல்லாட்டி சம்சாரத்தினுடைய பாரம்னா மோட்சத்தை வச்சுக்கலாம். சோ மோட்சத்தை அடைவிப்பதற்கு கேப்பபிளா இருக்கு, இல்ல இப்ப இந்த இடத்துல பிசிக்கலா வச்சு அந்த அந்த கரைக்கு போறதுக்கு ஒரு சேத்துவா ஒரு இதுவா இருக்குன்னு அர்த்தம். சேத்துகு அதான் அணை, இந்த இடத்துல எம்பெருமானுக்கு சேத்துகுன்னு வைக்கிறார் உபநிஷத்துலயே, அதுக்கு சேத்துகுன்றதுக்கு அர்த்தம் சொல்றார். சோ சேத்துகு ஏஷகா, ஏஷகான்றது இந்த அங்க அந்த இடத்துல சுத்தி பண்றதுனால ஏஷகான்றது ஏத சப்தம், புல்லிங்க விபக்தி புல்லிங்க ரூபம் அது. சோ ஏஷகா இந்த சேத்துவானது பாரம் கமயதும் ஈஷ்டே. சரி, இப்ப ஒருவேளை அந்த பாலம் இருக்கு பட் அங்கங்க உடஞ்சு உடஞ்சு இருந்தாலும் கஷ்டம், அது அபங்குர ஏஷ சேத்துஹு. அபங்குரஹனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பஜ் அதாவது பஜ்னு தாத்து, பஞ்சனம் பண்றதுன்னா உடைக்கிறது, பங்குரஹனா உடையக்கூடிய தன்மையை உடையது, அபங்குரஹனா உடையாத உடையாத உடையாத இல்லாட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியன்னு அர்த்தத்தை கொடுக்கறது. அப்ப அபங்குரஹ ஏஷஹா சேத்துஹு பாரம் கமயதும் ஈஷ்டே, இந்த அசைக்க முடியாத இந்த பரதத்துவமானது நம்மை சம்சார சாகத்திலிருந்து மோக்ஷத்துக்கு கொண்டு செல்வதற்கு சித்தமாக சமர்த்தமாக இருக்கிறது அர்த்தம். இல்ல இந்த சரஸ்வதிய நதிய நதியினுடைய வெள்ளத்தை தடுத்து நம்ம அக்கறைக்கு கொண்டு செல்லக்கூடியதுக்கு கேபபிளா இந்த சேத்துவானது இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கறது. பின்னாடி எத்தனை சரஸ்வதம் ஸ்ரோதோ விஸ்ராமியதி விஸ்ருங்கலம், இல்ல எத்தனை சரஸ்வதம் விஸ்ருங்கலம் ஸ்ரோதக விஸ்ராமியதி, எந்த இடத்துல சரஸ்வதி நதியினுடைய அந்த தடையற்ற பெருக்கானது தடைபட்டு கிடைக்கிறதோ அப்படின்னு ஒரு அர்த்தம், இல்லாட்டி வேதத்தினுடைய சப்தங்கள்லாம் எங்க பரிவசிக்கிறதோ அந்த தத்துவம் அர்த்தத்தை கொடுக்கறது. அபங்குரஹா ஏஷஹா சேதுஹு பாரம் கமயதும் ஈஷ்டே, அழிவற்ற இல்லாட்டி அசைக்க முடியாத இல்ல எந்த விதமான ஒரு டேமேஜ் இல்லாத அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஏஷஹா சேத்துஹு, இந்த சேத்துவானது இந்த பாலமானது இந்த அணையானது பாரம் கமயதும் ஈஷ்டே, சம்சாரத்துக்கு அந்த பக்கம் அதாவது மோக்ஷத்துக்கு கொண்டு செல்வதற்கு நம்மை அடைவிப்பதற்கு சித்தமாக உள்ளது சமர்த்தமாக உள்ளது. எத்திர சாரஸ்வதம் விஸ்ருங்கலம் ஸ்ரோதக விஸ்ராமியதி, எந்த அணையில் அதாவது இந்த எத்திரம் சொன்னது எம்பெருமானத்துல இந்த சரஸ்வதியினுடைய சாரஸ்வதம் ஸ்ரோதகனா அந்த பிசிக்கலா அந்த ரிவர் சரஸ்வதிங்கிற வேகவதிங்கிற ஆறு, இல்ல வேதத்தினுடைய சொற்களுடைய அர்த்தங்கள். விஸ்ருங்கலம் பார்த்தோம் தடை இல்லாம இருக்கு, ஸ்ரோதகனா பெருக்கு வெள்ளப்பெருக்கு, விஸ்ராமியத்தினா முடிவை பரியவசிக்கின்றன இல்லாட்டி வந்து தடைபெற்று நிற்கிறதுன்னு அர்த்தம். இதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் அண்மையும் ஆகிறது. ஸ்ரீ வேகா சேது ஸ்தோத்திரம் திருத்தியா ஸ்லோக. ஜயதி ஜகதேக சேது வேகவதி மத்தியலக்ஷிதோ தேவா பிரசமயதி யஃ பிரஜானாம் பதிதான் சம்சார ஜலதி கல்லோலான். இந்த ஸ்லோகத்துல ரெண்டு கிரியாபதங்கள் இருக்கு, ஒன்னு வந்து மேல் மேல இருக்கக்கூடிய ரெண்டு பாதங்களுக்கு, இன்னொன்னு கீழே இருக்கக்கூடிய பாதங்களுக்கு. ரெண்டாவது ரெண்டு பாதங்களை பார்க்கலாம். பிரசமயதி ஷமு உபசமேன்னு தாத்து, அதாவது சாந்தமாக இருத்தல் அப்படின்ற அர்த்தத்துல வரும் அது, அது சாமியத்தின்னு போகும். ஷமயதி அப்படின்னா அது நிச்சுன்னு சொல்லுவோம், காசல் அதாவது சாந்தமாகுகிறது சாந்தமடைய செய்கிறது. பிரசமயத்தின் பிரகர்ஷேன சமயத்தி, நன்றாக சாந்தமாக செய்கிறது அடக்குகின்றது அர்த்தம். எது எதை எதுன்றத நம்ம மேல பூர்வ பாதங்கள் அது அந்த பெருமானுக்கு போய் சேர்றது எதைன்றத முதல்ல பார்க்கலாம். சம்சார ஜலதி கல்லோலான், கல்லோலகான்றது வேவ்ஸ், ஹியூஜ் வேவ்ஸ், கல்லோலான் அப்படின்றது அலைகளை பெரிய அலைகளை. சம்சார ஜலதி, ஜலதினா சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய அலைகள். இங்க சம்சார ஜலதி கல்லோலம், சம்சாரம் என்கிற ஜலதி கடல், சம்சார சாகரம் அதனுடைய அலைகள், பெரிய அலைகளை. அவைகள் எப்படி இருக்கு, பிரதிதான், பிரதிதான்றது இப்போ அந்த சம்சார ஜலதி கல்லோலான்கு விசேஷம். பொதுவாக பிரதிதகனா ரொம்பவும் ஃபேமஸ் புகழ் பெற்ற, எப்ப புகைப்பெற்று விளக்கம்னா ஏதாவது அதிசயமான குணங்கள் இருக்கணும். ஸோ இந்த அலைகள்லாம் ரொம்ப பெருசாகவும் பலமுள்ளதாகவும் இருக்கிறதுனால அவைகளுக்கு பிரதிதான்னு போட்டிருக்காரு. ஸோ பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான், சம்சார ஜலதேகே கல்லோலாக தான். இவைகள் யாருக்கு உபதிரவம் கொடுக்கறதுன்னா பிரஜானாம். பிரஜான்னு போட்டது சுவாரஸ்யம். பொதுவாக பிரஜானா பிரஜை, பீப்புள்னு அர்த்தம். பட் வந்து இந்த இடத்துல தன்னிடத்திலும் தோன்றியவர்கள் குறிக்கிறதுக்காக கூட பிரஜான போட்டுக்கலாம். பிரஜாயந்தே இது பிரஜாகா, எல்லாமே கடைசியில் எம்பெருமான்கிட்ட இருந்து தோன்றதுனால பிரஜாகான்னு போட்டுக்கலாம். பிரஜானாம்ன்றது அந்த பிரஜா சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். பிரஜானாம் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான் பிரசமயதி யஹ. யஹனா யவன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்த சேத்துக்கு இது விசேஷமா போறது எந்தன்னு எடுத்துக்கணும். எந்த ஜெகதேக சேத்துகு, யஹ ஜெகதேக சேத்துகு பிரஜானாம் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான் பிரசமயதி அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். எந்த ஜெகதேக சேத்துகுனா ஜெகதஹ ஏக சேத்துகு, ஜெகதகன்றது ஜெகத்தினுடைய மொத்த ஜெகத்துக்கும் ஒரே பாலம், ஒரே சேத்து. அவன்தான் ரக்ஷகன், அவன்தான் சரண்யன். மோட்சத்தை அவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும்ன்றது சம்பிரதாயம். அதனால அவன்தான் அந்த ஜெகத்துக்கு ஏக சேத்துவா இருந்துட்டு அந்த அலைகளை கட்டுப்படுத்துறான். அவன் எவன்னு கேட்டா சஹ வேகவதி மத்தியலட்சிதோ தேவஹா சஹ ஜெயதி அப்படிங்கிறார். சஹன்னு அத்தியாரம் பண்ணிக்கணும். ஸோ வேகவத்தியாக மத்தியே யஹ லட்சிதா, வேகவதி என்கிற ஆற்றின் நடுவே லட்சிதகனா காணப்பட்டவன் பெறப்பட்டவன் அர்த்தம். லட்சிதகன்றது பாசிவ் வாய்ஸ்ல வருது, இக்த பிரத்தியம். எவனொருவன் வேகவதி என்கிற ஆற்றின் நடுவில் காணப்படுகிறானோ சஹ தேவஹா அந்த தேவன் அந்த எம்பெருமான் ஜெயதி. ஜெயதின்றது கவிகள்லாம் எப்பயும் உயர்ந்து சொல்லச்சு மேன்மையோடு விளங்குகிறான்னு விளங்கட்டும் அப்படின்னு சொல்லுவா, ஜெயதி ஜெயதி அப்படின்னு சொல்லுவா. ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு அண்மையை வந்து நிறைய விதத்துல பார்க்கலாம். ஒரு அண்மையம் என்னன்னு கேட்டேன்னா யஹ பிரஜானாம் சம்சார ஜலதி கல்லோலான் பிரசமயதி, இல்ல யஹ ஜெகதேக சேதுஹு பிரஜானாம் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான் பிரசமயதி சஹ வேகவதி மத்தியலட்சிதோ தேவஹா ஜெயதி அப்படின்னு அண்மையை வச்சுக்கலாம். யஹ ஜெகதேக சேத்துகு, எந்த உலகத்தினுடைய ஒரே சேத்துவாக விளங்கக்கூடிய விளங்கிக் கொண்டு பிரஜானாம் பிரஜைகளுடைய பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான், மிகவும் புகழ்பெற்று விளங்கக்கூடிய சம்சார சாகரத்தினுடைய அலைகள், கர்ம பாஷ அலைகளை பிரசமயதி, எவன் சாந்தப்படுத்துகிறானோ அடக்குகின்றானோ அவன் யார்னு கேட்டா வேகவதி மத்தியலட்சிதா தேவஹா, இந்த வேகவதி ஆற்று நடுவே இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய எம்பெருமான் அவன் ஜெயதி சஹ ஜெயதின்னு. இல்ல ரெண்டா பிரிச்சு அண்மையம் நினைச்சு வேகவதி மத்தியலட்சிதா ஜெகதேக சேதுஹு தேவஹா ஜெயதி, இது ஒரு பாதி. அதாவது வேகவதி மத்தியில தோன்றக்கூடிய காணப்படக்கூடிய உலகுக்கு ஒரே சேதுவான உப்பற்ற அணையான எம்பெருமான் விளங்குகிறான், இல்ல ஜெயிக்கிறான் ஜெயம் பெற்று விளங்குகிறான் அர்த்தம் பண்ணலாம். இவன் யாரும் கேட்டா யஹ பிரஜானாம் பிரதிதான் சம்சார ஜலதி கல்லோலான் பிரசமயத்தின்னு வச்சுக்கலாம். இப்படியும் அன்பயம் பண்ணலாம், முதல்ல சொன்னாவே அன்பயம் பண்ணலாம். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் அன்பயம் ஆகிறது. ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரம் சதுர்த்தஹ ஸ்லோகஹ. விபாது மே சேதசி விஷ்ணு சேது வேகாபகா வேக விகாத ஹேது அம்போஜயோ நேர்யதுபக்ஞமாசி அபஹங்கரக்ஷாஹய மேத தீக்ஷா. இதுலயும் முன்னும் பின்னமா நாலு பாதங்கள் இருக்கு. அதுல முதல் வரி அதுக்கு ஒரு கிரியாபதம் இருக்கு, ரெண்டாவது வரிக்கு ஒரு கிரியாபதம் இருக்கு. முதல் வரியை பார்க்கலாம். விபாத்து, விபாத்துன்றது தான் கிரியாபதம். பா தீப்தௌ, அதாவது பானாலே ஒரு வெளிச்சம் ஒரு காந்தி, ஷைன் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் பாஸ்கரஹான்னு சூரியனுக்கு பேர். அப்போ பாத்து அப்படின்னா விளங்கட்டும் தோன்றட்டும்னு அர்த்தம், நன்னா பிரகாசமாக இருக்கணும்னு அர்த்தம். விபாத்துனா விசேஷன பாத்து, நன்றாக சிறந்துன்னு அர்த்தம். எது நன்றாக சிறந்து விளங்க வேண்டும், அப்படின்னு கேட்டா விஷ்ணு சேதுகு, விஷ்ணு எனப்படும் சேது, சேதுனால காப்பாற்றுபவன். இந்த இடத்துல நம்ம ஸ்லோகத்துல அந்த பெருமாளை குறிக்கிறது, ஆற்று நடுவே சேத்துவாக விளங்கக்கூடிய பெருமாளை விஷ்ணு என்கிற சேதுகு. எங்கு விளங்க வேண்டும்? மே சேதசி, மம மே ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், என்னுடைய சேதஸ் அப்படின்றது மைண்ட், சேதசின்றது அதில் சப்தமி பக்தி ஏகவச்சனம் மனதில், என்னுடைய மனதில் எம்பெருமான் விஷ்ணுவாகிய அந்த அணையில சேத்து நன்றாக விளங்க வேண்டும், தோன்ற வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன்? வேகாபகா வேக விகாத ஹேது, இந்த சப்தாலங்கரத்துக்கு அலங்காரத்துக்காக போட்டிருக்கார் சுவாமி. வேகா, வேகா தான் அந்த நதியினுடைய பெயர், வேகபதி. ஆபகான்னு நதிகளுக்கு பெயர், ஸோ வேகா என்கிற நதி, அதனால வேகாபகா அப்படின்னு போட்டார். அவளுடைய வேகம் அதான் வேகாபகா வேக, வேகா இதி ஆபகா, வேகாபகா வேகாபகாயாக வேகா, அவளுடைய வேகம். அந்த வேகத்தை விகாத, விகாத்தனா போக்கக்கூடிய, தடுக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய. அப்ப அந்த வேகத்தை தடை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய ஹேத்துகு, ஹேத்துகுன்றது காரணம். இதில் சேத்துகு ஹேத்துகுன்னு ரைமிங்கா போட்டிருக்கிறது சுவாரஸ்யம். ஸோ வேகாபகா வேக விகாத ஹேத்துகு விஷ்ணு சேத்துகு மே சேதசி விபாத்து, வேகவதி ஆற்றினுடைய வேகத்தை தடை செய்வதற்கு ஒரு ஹேத்துவாக காரணமாக இருந்த அந்த விஷ்ணு என்கிற சேத்து என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய மனசில் எப்பொழுதும் நன்றாக சிறப்பாக விளங்க வேண்டும்ன்றது முதல் பாதிக்கு அர்த்தம். அவன் என்ன பண்ணான்னு விளக்கிறது இரண்டாவது பாதம். அதாவது அதுல இருக்கக்கூடிய கிரியாபதம் ஆசித், ஆசித்னு இருந்தது, அஸ் தாத்து, அஸ் புடின்னு தாத்து, அதனுடைய லங் லகாரம் ஏகவச்சனம் பதம் புருஷா, இருந்தது. எது இருந்தது? அபங்கரக்ஷா, அபங்கரக்ஷா வேண்டாம், ஹயமேத தீக்ஷா ஆசீத். ஹயமேதன் ஹயன குதிரை, ஹயமேதன்றது அஸ்வமேத, நமக்கு புராணம் தெரியும், அஸ்வமேத யாகத்தை அங்கே பிரமன் புரிந்தான். அப்போ ஹயமேத, ஹயமேத என்கிற யஜ்யத்துக்கு ஒரு தீட்சை, அதாவது ஒரு ஒரு யாகம் நினைச்சு ஒரு தீட்சை விரதம் எடுத்துக்கணும். அந்த பிரம்மா விரதத்தை மேற்கொண்டுட்டார், அப்போ யாகம் முடியலனா அந்த விரதமானது வீணாக போயிடும். அப்போ அந்த ஹயமேத தீட்சா, அந்த அஸ்வமேத யாகத்தை அஸ்வமேத யாகத்தை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட விரதமானது ஆசீத். என்ன ஆயிற்று? அபங்கரக்ஷா ஆசீத். அபங்கரக்ஷா, பங்கம்னா முன்னாடியே பார்த்தோம், தடை, அபங்கன தடையில்லாத ஒரு ரக்ஷை, அந்த தடையின்றி ரக்ஷானா காக்கப்படுதல், தடையின்றி காக்கப்பட்டதாக ஆனதோ. ஸோ அப்போ யாருடையது? அம்போஜ யோனேகே, அம்போஜம்னு தாமரைக்கு பெயர், அம்பஸ்னா ஜலம் நீர், அம்போஜ அப்போ ஜலத்திலிருந்து தோன்றியது தாமரைக்கு அது விசேஷமாக போகிறது. யோனிகி அப்படின்றது பிறப்பிடம், ஸோ தாமரை பிறப்பிடமாக இருந்தது எவருக்கோ அவர் அம்போஜ யோனிகி, அம்போஜ யோனேகின்றது அவருடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அப்போ அந்த திருவந்தி தாமரிலிருந்து தோன்றிய பிரம்மனுடைய அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. அப்போ அந்த அம்போஜ யோனேகே அயமேத தீக்ஷா, பிரம்மாவினுடைய அந்த அயமேத அஸ்வமேத யாகத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட தீட்சையானது அபங்கரக்ஷா, தடையின்றி காக்கப்பட்டதாக ஆயிற்று, ஆனது. யாரால்? எதுபக்ஞம், இதுதான் அந்த மேல் பாதிக்கு லிங்க். எதுபக்ஞம்ன்றப்போ ஏன உபக்ஞம், நாதோபக்யம்னு வேற ஸ்லோகத்தில் சுவாமி சாதிச்சிருக்கார். உபக்ஞம்னா என்ன அர்த்தம் கேட்டால், உபக்ஞானா வேற யாரும் பண்ணாம ஒருத்தர் முதல் முறையா பண்றது, இல்லை அவரே பண்றது. ஸோ எம்பெருமானை நேர வந்து காப்பாற்றப்பட்டதுன்றதுக்காக அது விசேஷனம். அவரே கண்ட வழியாக அந்த சேது அந்த வேகத்தை தடுத்து அவரே அந்த எம்பெருமான் பிரம்மாவனுடைய சங்கல்பத்தை பூர்த்தி பண்ணார் அர்த்தத்துக்காக உபக்யம் போட்டுக்கார். எது பக்யம்ன்றது ஏன, அதாவது மேலே எம்பெருமானுக்கு லிங்க் அது. ஸோ இப்போ கீழ்பாதைக்கு என்ன அன்மையம் கேட்டால், அம்போஜயோனேகே அயமேத தீக்ஷா எதுபக்யம் அபங்கரக்ஷா ஆசீர், பிரம்மாவினுடைய அந்த அஸ்வமேத யாகத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட விரதமானது எந்த எம்பெருமானுடைய பார்வையினால் இல்லை வழியினால் இல்லை அவருடைய ஒரு அருளினால் அபங்கரக்ஷா தடையில்லாமல் காக்கப்பட்டதாக ஆயிற்று. ரெண்டு ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு மொத்தமாக அன்மையம்னு கேட்டால், வேகாபகா வேக விகாத்த ஹேத்து விஷ்வசேத்து மே சேதசி விபாத்து அம்போஜயோனேஹே அயமேத தீக்ஷா எது உபக்யம் அபங்கரக்ஷா ஆசீத். அதாவது வேகவத்தி ஆற்றினுடைய வேகாபகா வேக விகாத்து ஹேதுகு, வேகத்தை தடை செய்வதற்கு காரணமாக இருந்த விஷ்ணு சேதுகு எம்பெருமான் என்கிற அந்த சேது அந்த அணை மே சேதுசி என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய மனதில் விபாத்து நன்றாக சிறந்து தோன்ற வேண்டும் விளங்க வேண்டும் எப்பொழுதும். அம்போஜ யோனேகே, அம்போஜ யோனேகேனா தாமரை, தாமரையை எவருக்கு பிறப்பிடமோ அவர் அவருடைய அந்த ஹயமேத தீக்ஷா, ஹயமேதன அஸ்வமேத, அஸ்வமேத யாகத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த தீட்சை அந்த விரதமானது எது பக்யம் எந்த எம்பெருமானுடைய ஒரு இன்டர்வென்ஷன் வச்சுக்கலாம், அவருடைய ஒரு காணப்பட்ட வழியினால் அபங்க ரக்ஷா தடையின்றி காக்கப்பெற்றதாக ஆசீத் ஆயிற்றோ. இதுதான் இதை முதல்ல சொல்லிவிட்டு அதை பின்னாடி சொல்லலாம், இல்லை அதை முதல்ல சொல்லிட்டு பின்னாடி சொல்லலாம். ஆக மொத்தம் இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அன்வயமும் அர்த்தமும் ஆகிறது. ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரம் பஞ்சமஹா ஸ்லோகா. சதுரான சப்ததந்து கோப்தா சரிதம் வேகவதி மசௌ நிருந்தன் பரிபுஷ்யதி மங்களானி பும்சாம் பகவான் பக்தி மதாம் யதோக்தகாரி. இந்த பத்தியத்துல பரிபுஷ்யதின்ற கிரியாபதத்துக்கு தான் மொத்தம் அண்மையானது. பரின்றது உபசர்க்கம், புஷ்ன்றது போஷணம் பண்ணக்கூடிய அர்த்தத்துல இருக்கக்கூடிய தாது. புஷ்யதி பரிபுஷ்யத்தின நன்றாக போஷிக்கிறான், நன்றாக வளர்க்கின்றான், நன்றாக மேன்மேலும் விளங்க செய்கின்றான் அர்த்தம் பரிபுஷ்யதி. கஹ கஹ பரிபுஷ்யத்தின்னு கேட்டுட்டா பகவான், பகவான்னா பகவான்ற பதமானது எம்பெருமானுக்கு மட்டும்தான் பரிபூர்ணமா அன்வைக்கும் அர்த்தம், மிச்ச இடங்கள்ல வந்து ஔபச்சாரிக்கமா இருக்கும் அப்படின்றது நிர்வாகம். சோ பகவான்றது இப்ப இந்த பகவான், இந்தன்னு எப்படி சொல்றாரு இப்போ அசௌ பகவான், அசௌன்றது அதர்ஷப்தம் இந்தன்ற அர்த்தத்துல. சோ இந்த பகவான்னா இப்ப இந்த வேகவதி மத்தியில் இருக்கக்கூடிய இந்த வேகா சேத்து எம்பெருமான் பகவான் என்ன பண்றான் பரிபுஷ்யதி, எதை பரிபுஷ்யதி அப்படின்னு கேட்டா மங்களானி, மங்களம் மங்களே மங்களானி, மங்களங்களை இல்ல செல்வங்களை நலன்களை அவைகளை மேன்மேலும் நன்கு வளர்க்கின்றான், வளர்ப்பவனாக இருக்கின்றான். யாருக்குன்னு கேட்டா பும்சாம், பும்சான்னா மனுஷாளுக்குன்னு அர்த்தம், வெறும் ஆண்களுக்குன்னு அர்த்தம் கிடையாது, பும்சான்றது இந்த மனுஷாளுக்கு மனிதர்களுக்குன்னு அர்த்தம் இது. சரி அவன் எப்படி இருக்கான்னு கேட்டா யதோக்த காரியா இருக்கான். யதோக்த காரின்னு முன்னாடி பார்த்தோம் யதா உக்த காரி, சொன்ன வண்ணம் செய்தவன் தமிழ திருநாமம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு. சரி யார் சொன்னாலும் கேட்டுவானா அப்படின்னு கேட்டா யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், பக்தி மதாம் யதோக்த காரி, பக்தி உடையவர்களுடைய வாக்குகளை கேட்டு நடப்பவன் அர்த்தம். அதாவது நம்ம தமிழிலையும் பிரபந்தத்தில் நிறைய கேட்டிருக்கோம், அகலில் அகலும் அணுகில் அணுகும்லாம் பாசுரங்கள் செவிச்சிருக்கோம், அது மாதிரி பக்தி உடையவர்களுக்கு இவன் யதோக்த காரி. அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் அசோ பகவான் பும்சாம் மங்களானி பரிபுஷ்யதி, அவன் எப்படி எப்படி வீட்டு இருக்கான்னு கேட்டா மேல இருக்கக்கூடிய பதங்களுடைய அன்மயம். வேகவதியும் சரிதம் நிருந்தன்னு சதுரான சப்த தந்து கோப்தா சன்னு, சன்னுன்றது இருந்து கொண்டு அர்த்தத்துல பிரயோகம் பண்ணுவோம். வேகவதியும் அப்படின்றது வேகவதி என்கிற, வேகவதி என்பது என்ன நதி, சரித்தன நதி ஒரு நீரோடை, சரித் சரித்தோ சரித்தகன்னு போகும், சரித்தம்ன்றது அந்த நதியை. தித்திய பக்தி ஏகவச்சனம், வேகவதி என்கிற நதியை நிருந்தன்னு, நிருந்தன்னுன்றது ருணதி ரோதனம் பண்றது தடுக்கிறது ஆவரணம் பண்றது, இந்த அர்த்தத்துல உபயோகக்கூடிய உபயோகப்படக்கூடிய ஒரு கிரியாபதம் ஒரு தாத்து. அப்ப நிருந்தன்னுன்றது வந்து சத்ரந்தம், அதாவது தடுத்து கொண்டு அப்படின்ற அர்த்தத்துல அது உபயோகமாறுது. ருணதீன் அதோடைய லட் ரூபம், இங்க ருந்தன்னு நிருந்தன்னுன்றது நீன்றது உபசர்க்கம், அதுவும் இந்த தடுத்தலுக்கு விசேஷமா போடுது. சோ நிருந்தன்னு எதை என்ன பண்ணா எதுக்கு தடுத்தான், சதுரான சப்த தந்து கோப்தா, சதுரான சதுர் ஆன்னம், அதாவது ஆனனம்னா முகம், சதுகு சதுர்ன்றது நான்கு முகத்தை உடையவன், அதாவது பிரம்மா. சப்த தந்துன்னு யாகத்துக்கு பேர், யஜ்யத்துக்கு சப்த தந்துகுன்னு சமஸ்கிருதத்துல பேர் உண்டு வேள்வி. சோ சதுரான சப்த தந்துனா சதுரானனஸ்ய சப்த தந்துகு, தஸ்ய கோப்தா கோப்திரு அப்படின்னு சப்தம் அது, கோப்தானா காப்பவன் அர்த்தம், அதான் கோப்திருத்துவ பரணம்லாம் நம்ம பிரபத்தியில சொல்றோம். சோ சதுரானனஸ்ய சப்த தந்தோகோ கோப்தா, பிரம்மாவினுடைய வேள்வியினுடைய ரக்ஷகன், ரக்ஷகனாக இருந்து கொண்டு இல்லாட்டி பிரம்மாவினுடைய வேள்வியை தடுப்பவனாக என்ன பண்றான், பக்தி மதாம் யதோக்தகாரி, அவன் அவன் மீது பக்தி உடையவர்களுடைய வாக்குக்கு அடிபணிந்து நடப்பவனாய் அசௌ பகவான் இந்த பகவான் பும்சாம் மங்களானி பரிபுஷதி. சோ இப்ப அன்வயத்தை பார்க்கலாம். வேகவதீம் சரிதம் நிருந்தன்னு சதுரானன சப்த தந்து கோப்தா பக்தி மாதா மிதோக்தகாரி அசோ பகவான் பும்சாம் மங்களானி பரிபுஷதி. வேகவதி என்கிற ஆற்றினுடைய வேகத்தை தடுத்து கொண்டு நிருந்தன்னு சத்துதாரண சப்த தந்து கோப்தா பிரம்மாவினுடைய வேள்வியை தடுப்பவனாக காப்பவனாக இருந்து கொண்டு சன்னு சொல்லுவோம் இருந்து கொண்டு பக்தி மதா மிதோக்தகாரி பக்தி உடையவர்களுக்கு சொன்ன வண்ணம் செய்பவனாக அசோ பகவான் இந்த எம்பெருமான் பும்சாம் மங்களானி மனுஷால் அவனுடைய பக்தர்களுடைய இல்ல பக்தி மதாம் பும்சாம் இங்கே அண்மையம் பண்ணிக்கலாம். பக்தி உடைய மனுஷாலுக்கு மனிதர்களுக்கு நலன்களை மேன்மேலும் வளர்க்கின்றான் மங்களானி பரிபுஷ்யதின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் அண்மையமும் ஆகிறது. ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரம் ஷஷ்டஹ ஸ்லோகஹ. ஸ்ரீமான் பிதாமஹ வதூ பரிச்சர்யமானஹ க்ஷேதே புஜங்க சயனே சமஹா புஜங்கஹ ப்ரத்யாதிஷந்தி பவ சஞ்சரணம் ப்ரஜானாம் பக்தானுகந்துரி ஹயஸ்ய கதா கதானி. இந்த பத்தியத்துல ரெண்டு கிரியாபதங்கள் இருக்கு. முதல் ரெண்டு பாதத்துக்கு ஒன்னு, மற்ற இரண்டு பாதங்களுக்கு இன்னொன்னு. முதல் ரெண்டு பாதங்களை பார்ப்போம். அதில் ஷேதே, ஷேதே தான் கிரியாபதம். ஷேதேனா உறங்குகிறான், துயில் கொள்கிறான், இல்லை பள்ளி கொண்டுள்ளான், பள்ளி கொள்கிறான் ரத்தத்தில் இருக்கு. ஷீங் சொப்பனேன்னு அந்த தாத்துக்கு பேர். கஹ ஷேதே அப்படின்னா ஸ்ரீமான் ஷேதே. ஸ்ரீமான்றது ஸ்ரீயை உடையவன், திருமகள் கேள்வன், பெரிய விராட்டினுடைய கேள்வன் அர்த்தமாகுது. அவன் எப்படி தூங்குகிறான், எப்படி உறங்குகிறான்னு கேட்டா பிதாமகவது பரிச்சரிய மானஹா. பிதாமகான்னு பிரம்மாக்கு பேரு. பிதா வதுஹூனா வதூட்டி, அதாவது பிரைடுன்னு சொல்லுவோம், இந்த மனைவி. ஸோ பிதாமகசிய வதூஹு, பிதாமகருடைய மனைவி அதாவது சரஸ்வதி. தயா பரிச்சரிய மானஹ, அவளால் சேவை செய்யப்படுபவனாய், அதாவது சர தாத்துக்கு சரதி, சரத்துல மேய்தல் இல்ல நகர்தல் செல்லுதல் அர்த்தம். அது பரின்ற உபசர்க்கம் சிறச்சு பரிச்சாரம் பண்றது, பரிச்சாரக்கன்லாம் கூட உங்க கோவில்ல கேள்விப்படுறோம். பரிச்சாரக்கம்னாலே ஒரு சர்வீஸ் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப சரிய பரிச்சரியமானஹனா சரியத்தேன்னு வந்து பேசிவ்ல போயிட்டு, அதாவது சரத்தினா பரிச்சரத்தினா சேவை செய்கிறான், பரிச்சரியத்தேன சேவை செய்யப்படுகிறது. பரிச்சரியமானஹன் சொல்லிச்சு சேவை செய்யப்படுகிறவனாய். யாரால்? சரஸ்வதியினால். சரஸ்வதியினால் சேவை செய்யப்படுகிறவனாய். சரஸ்வதி என்ன சேவை பண்ணுன்னு கேட்டால் இப்படி இமேஜின் பண்ணிக்கணும். பெருமாள் ஆற்றுக்கு நடுவில் அதை தடை பண்ணி படுத்துட்டுருக்கார். அப்போ அந்த ஆறானது, ஜலமானது வந்து வந்து அவர் மேலே மோதிட்டு போகும். அப்போ நம்ம பெருமாள் திருமொழியில் குலசேகர ஐயா சொல்கிற மாதிரி திரைக்கையால் அடிவரிட பள்ளி கொள்ளுன்ற மாதிரி அந்த நதியானது மெபி பாதங்களை வந்து ஸ்பர்ஷிச்சுட்டு போகிறது அவருக்கு ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி, அவருக்கு சேவை பண்ணுற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கலாம். சஹான்னு சொல்லிச்சு ஃபேமஸாக இருக்கக்கூடிய வசூலில் சொல்கிறது, அப்படிப்பட்ட அந்த அந்தன்னு சொல்கிறது. மகாபுஜங்கா, மகாபுஜங்கன்னு சொல்லிச்சு. இப்போது அந்த புஜங்கன்ற பதத்துக்கு பாம்புன்னு அர்த்தம் உண்டு. மகாபுஜங்கன்னா பெரிய பாம்புன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல என்ன கேட்டால்னா புஜங்கன்னா காம வேட்கை உடையவன், காமுகன் அர்த்தம். பெருமாளை போய் காமுகன் சொல்லாமான்னு கேட்டால் கிருஷ்ணாவதாரத்தை ஸ்மரிச்சிக்கணும். 16,000 தேவிமார்னு சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு எம்பெருமான். ஏன்னு கேட்டால் இப்படி ஒரு நிர்வாகம் பண்ணலாம். ஏற்கனவே திருமகளானவள் பாதத்தை பிடிச்சி பணிவிட பண்ணிட்டுருக்கா. அந்த இது போகாமல் பிரம்மாவோட பத்னியும் வந்து தன்னுடைய பாதத்தை பிடிச்சி விடணும்னு ஆசைப்படுறான்றதுக்காக மகாபுஜங்கன்னு வச்சுருக்கலாம். இஹேன்றப்போ அந்த இஹேன்ற பதத்தை நம்ம 4வது பதத்துலேருந்து இங்கே கொண்டு வரணும். இஹேன்றப்போ இங்கு, அதாவது இந்த வேகாசேத்து க்ஷேத்திரத்தில் புஜங்க சயனே. எங்கு எங்கு துயில் கொள்கிறான்னு கேட்டால் புஜங்க சயனே, புஜங்கையே சயனம், சயனம்னா படுக்கை, புஜங்கன பாம்பு, பாம்பே படுக்கை, அதான் பாம்பு படுக்கை. புஜங்க சயனேன்னு சொல்றப்ப சப்தமி பக்தி ஏகவச்சனம், அந்த பாம்பு படுக்கையில் ஷேத்தே. சோ இந்த முதல் ரெண்டு பாகத்தினுடைய அண்மையத்தை பார்த்தோம்னா, ஸ்ரீமான் பிதாமகவது பரிச்சரியமான சஹா மகாபுஜங்கா இஹ புஜங்கசயனே சேத்து, இகன்ற பதம் மட்டும் நாலாவதுலையும் கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஸ்ரீ திருமகள் கேள்வனான பிரம்மாவினுடைய பத்னியினால் சேவை செய்யப்படுபவனாய் அந்த மகாபுஜங்கஹ அந்த தீராத காம வேட்கை உள்ளவனாக இஹ இத்தலத்தில், அதாவது திருவக்காவில் வேகாசத்து கஷேத்திரத்தில் புஜங்கசயனே, புஜங்கசயனேன்னு சொல்லிச்சு அந்த பாம்பு படுக்கையில் ஷேத்தே பள்ளி கொள்கிறான். சரி, அவன் என்ன பண்றான், எதுக்காக இங்கே வீற்றிருக்கான்னு கேட்டால் மிச்ச ரெண்டு பாத்திரத்தினால அதை சமர்த்திக்கிறார். பக்தானுகந்துஹு யஸ்ய கதாகதானி பிரஜானாம் பவசஞ்சலனம் பிரத்யாதிஷந்தி. பிரத்யாதிஷந்தின்னு கிரியாபதம், திஷ்யன்ற தாத்து அதோட ஆன்ற உபசர்க்கம் சரிச்சு கட்டளைன்ற அர்த்தத்தை கொடுக்கும், ஆர்டர் பண்றது. அதுக்கு முன்னாடி பிரத்தின்ற உபசர்க்கம் போட்டா தடுத்தல் அர்த்தத்தை நிர்வாகம் பண்ற. சோ பிரத்யாதிஷந்தின தடுக்கின்றன அப்படின்னு பன்மை பொருள் இருக்கு. அப்ப எவைகள் தடுக்கின்றன கேட்டா, கதாகதானி கதம் ச ஆகதம் ச கதாகதம் கதாகதே தானி, செல்லுதல் வருதல், அதாவது போறது வருது. ஏன் போயிட்டு வந்தான்னு கேட்டா, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அதாவது இந்த புராணங்கள்ல பாக்குறோம், உன்னுடைய பாம்பை சுருட்டி கொள்னு பாய் சுருட்டி கொள்னு சொன்னப்ப திருமேஸ்வரர் சொன்னப்ப பெருமாள் அதை சுருட்டிட்டு போயிட்டானா, திருப்பி விருத்தி கொள்னு சொன்னப்ப வந்து அது விருச்சிண்ட படுத்துட்டான்னு போயிட்டு வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி பிரம்மா கூப்பிட்டப்ப வந்தான். அது மாதிரி யார் கூப்பிட்டன்னு கேட்டா, பக்தானுகந்துஹு பக்தானாம் அனுகந்துஹு, அனுகந்தானா கந்தானா போறவன் செல்கிறவன், அனுகந்தானா தொடர்ந்து செல்பவன். யாரை தொடர்ந்து செல்பவன்னா பக்தானாம் அனுகந்தா, பக்தர்கள் பின்னாடி செல்பவன். அதாவது யார் கூட்டாலும் போயிட மாட்டான். முன்னாடியே பார்த்தோம் அகலில் அகலும் அணுகல் அணுகு அணுகில் அணுகும் பார்த்தோம். அது மாதிரி பக்தானுகந்துகனா தன்னுடைய அடியவர்களை பின்தொடர்ந்து செல்கின்றவனுடைய எஸ்யன எவனுடைய யஹ யௌயன் எது சப்தம் எவனுடைய கதாகதானி, இப்படி செல்லுதலும் வருதலும் இருக்கக்கூடிய இந்த அவனுடைய இந்த போதல் வருதல் வந்து பிரஜானாம் பவசஞ்சலனம் பிரத்யாதிஷந்தி. பிரஜானம்ன்றப்ப பிரஜைகள்னு பார்த்தோம், பிரஜானம் ஷஷ்டி பகுவச்சனம், பிரஜைகளுடைய இல்லை இந்த ஜீவராசிகளுடைய பவ சஞ்சரணம், திருப்பி சரணம் தாத்து வச்சார், தாத்து போட்டிருக்கார். சஞ்சரணம்னா சஞ்சாரம் பண்றது, அதாவது சுத்திலே இருக்கிறது. பவன்னா சம்சாரம், சம்சாரத்தில் இவர்களுடைய இந்த சுட்டு சுட்டி வருதல் பிறப்பு இறப்புன்றத தடுக்கின்றது. அதுக்காக இவன் போயிட்டு வரா மாதிரி ஒரு கற்பனையா அந்த இடத்துல சுவாமி சேர்த்திருக்கார். ஸோ மொத்த இந்த பாகத்துடைய அன்பத்தை பார்த்தோம்னா, பக்தானுகந்துஹு யஸ்ய கதாகதானி பிரஜானாம் பவசஞ்சலனம் பிரத்யாதிஷந்தின்னு இது கண்மயம். பக்தானாம் அனுகந்துஹு தன்னுடைய பக்தர்களுடைய வாக்குக்கு அனுசரித்து பின்தொடர்ந்து செல்பவனுடைய யஸ்ய எவனுடைய கதாகதானி செல்லுதலும் வருதலும் போர்தும் வருதும், பிரஜானாம் பிரஜைகளுடைய பவசஞ்சலனம் சம்சாரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த உழண்டு கொண்டிருத்தல் அதை பிரத்யாதிஷந்தி அதை தடை செய்கின்றன அர்த்தமானது. மொத்த அண்மையத்தை பார்த்தா இப்போ, ஸ்ரீமான் பிதாமகவது பரிச்சரியமான சஹ மகாபுஜங்க இஹ புஜங்கசயனே சேத்தே, பக்தானுகந்து யஸ்ய கதாகதானி பிரஜானாம் பவசஞ்சலனம் பிரத்யாதிஷந்தி. ஸ்ரீமான் திருமகள் கேள்வன் பிதாமகவது பரிச்சரியமான பிரம்மாவினுடைய பத்னி சரஸ்வதியினால் இங்கு பணி செய்யப்படுபவனாய் சஹ அந்த மகாபுஜங்க மிக்க காமவேட்கையுடையவனான என் பெருமான் இஹ இந்த தலத்தில் மேகாசத்து கஷேத்திரத்தில் புஜங்கசயனே, புஜங்கம் ஏவ புஜங்க ஏவ சயனம் பாம்பே படுக்கை அதில் புஜங்கசயனே தஸ்மின் அர்த்தம் அதுக்கு ஷேத்தே பள்ளி கொண்டுள்ளான். எதுக்காக, பக்தானு கந்துஹு எஸ்ய கதாகதானி, அப்படி பக்தர்களுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டு போயிட்டு காணணும் அவனுடைய அந்த போதலும் வருதலும், பிரஜானாம் பவசஞ்சலனம் பிரஜைகளுடைய அல்லது ஜீவராசிகளுடைய சம்சாரத்தில் பிறப்பு இறப்பு போன்ற அந்த திருப்பி திருப்பி வரக்கூடிய அந்த திரிதலை பிரத்யாதிசந்தி தடுக்கின்றனவாக இருக்கின்றதுன்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் அண்மையும் ஆகிறது. ஸ்ரீ வேகா சேத்து ஸ்தோத்திரம் சப்தமஹ ஸ்லோகஹ. பிரசமிதஹ யமேத வ்யாபதம் பத்மயோனேஹ ஸ்ருதஜன பரதந்திரம் சேஷ போகேஷயானம் சரணமுபகதாஸ்மஹ சாந்த நிஸ்யேஷ தோஷம் சதமக மணி சேதும் சாஸ்வதம் வேகவத்யாஹ. இந்த பத்தியத்துல ஸ்மஹான்றத கிரியாபதம், அஸ் தாத்து அஸ் புவின தாத்து அதாவது இருத்தல் அர்த்தம், அதனுடைய உத்தம புருஷ அஸ்மி ஸ்வஹ ஸ்மஹ பகுவச்சனம், இருக்கின்றோம், நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் எப்படி இருக்கின்றோம்? சரணம் உபகதாகா, கதாகா உபகதாகா என்ன அர்த்தம்னா அடைந்திருக்கிறோம், அடைந்தவர்களாக இருக்கிறோம். எதை அடைந்தவர்களாக இருக்கிறோம் என்று கேட்டால் சரணம், சரணாகதியை செய்தவர்களாக இருக்கிறோம், இல்ல சரணாகதி அடைந்தவர்களாக, சரணம் அடைந்தவர்களாக இருக்கின்றோம். யாரை அப்படின்ற கேள்விக்கு தான் மிச்ச பதங்களுடைய விசேஷங்கள் எல்லாம். முதல்ல சதமக மணி சேதும் சாஸ்வதம், சாஸ்வதம் சதமக மணி சேதும் சரணம் உபகதா ஸ்மஹ. சாஸ்வதம்னா நிலையான, சேத்துக்கு விசேஷனம். பொதுவா சேத்து இருந்தா அந்த எதுக்கு குறுக்க அந்த சேத்து கட்டப்பட்டிருக்கோ, அந்த ஆறா இருந்தா ஆறுடைய வெள்ளம் சில சமயம் வேகமா இருந்தா அந்த சேத்துக்கு சில பாதகங்கள் ஏற்படும். அந்த மாதிரி இந்த சேத்துக்கு ஒரு பாதகம் ஏற்படுமா, இது அழியக்கூடியதான் கேட்டா இல்ல. சாஸ்வதம் அதாவது இந்த பெருமாளை குறிக்கிறது. சோ நிலையான சேத்து, சம்சாரத்திலிருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சேத்து, நிலையான சேத்து. அது எப்படி இருக்குன்னு கேட்டா சதமக மணி சேத்தம். சதமகன்னு இந்திரனுக்கு பேர், நூறு யாகங்கள் அஸ்வமேத யாகம் பண்ணான்னு சொல்லிட்டு சதமகான்னு பேர் அவனுக்கு. அப்போ சதமக மணி அப்படின்னா இந்திர நீலமணியை குறிக்கிறது. அப்ப இந்திர நீலமணி மாதிரி பல வளம் இருக்கக்கூடிய அந்த சேத்து, அதை சரணமடைந்தவர்களாக இருக்கின்றோம். அது எதனுடைய சேதுன்னு கேட்டா வேகவத்தியாகா, வேகவதி நதியினுடைய அந்த சேத்து, அந்த பாலம். மேலும் அது எப்படி இருக்கு? சேஷபோகே சயானம், சேஷம்னா பாம்பு, போகம்னா அதனுடைய சரீரத்தில் வச்சுக்கலாம். சேஷபோகத்தில் சயானம், சயானம் வந்து ஷீங் ஸ்வப்னேண்டு தாத்துனுடைய சாணச்சிபத்தியம், அதனுடைய தித்தியாக பக்தி ஏகவச்சனம், உறங்கிக் கொண்டிருக்கிற, படுத்து கொண்டிருக்கிற. இதில் சேஷபோகே, சேஷபோகத்தில் சயனம் செய்து கொண்டுள்ள, சயனம் கொண்டபடி செய்து கொண்டபடி இருக்கும் அந்த சேத்துவை சரணமடைந்தவர்களாக இருக்கின்றோம். சரி, மேலும் அந்த சேத்து எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த பெருமாள் எப்படி இருக்கான்னு கேட்டா சாந்த நிசேஷ தோஷம். அதாவது சாந்த நிசேஷ தோஷம்னா டைரக்ட் மீனிங் என்னன்னு கேட்டா எந்த விதமான கல்மஷங்களும் தோஷமும் சிறிது கூட இல்லாத ஒருவர். பட் இந்த பதத்துக்கு வந்து சுபவிஷ சம்ஸ்கிருத ரீதியா அர்த்தம் பண்ணணும்னா எவரிடத்தில் எல்லா தோஷங்களும் நீங்க பெற்றனவோன்னு. பட் பெருமாளிடத்துல போய் நீங்க பெற்றவன் சொல்ல முடியாது, ஏன்னா ஒரிஜினலாவே அவனுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது. அதனால சிறிது கூட எள்ளளவு கூட எந்த விதமான தோஷமும் இல்லாதவனாக இருக்கக்கூடிய அர்த்தம். மேலும் எப்படி இருக்கான்னு கேட்டா ஸ்வேதஜன பரதந்திரம். இதை அடிக்கடி சுவாமி இந்த ஸ்லோகத்துல விண்ணப்பிக்கிறார், இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு. ஸ்ரிதஹனா ஆஸ்ரித, ஆசிரயித்தவர்கள். ஸ்ருதஜனா அதே தான், ஆசிரயித்த பக்தர்கள். ஸ்ருதஜனானாம் பரதந்திரஹா, பரதந்திரஹான டிபெண்ட், ஸ்வதந்திரஹான இன்டிபெண்ட். யார் மேல டிபெண்டா இருக்கான்னு கேட்டா தன்னை ஆசிரயிச்சவர்களிடத்தில் டிபெண்டா இருக்கான், அவ சொன்னதை கேட்டு இருக்கான், அப்படிப்பட்ட அந்த பெருமாள். மேலும் எப்படி இருக்கான்னு கேட்டா பத்மயோனேகே பிரசமித ஹயமேத யாபதம், யாபத் ஆபத்துனா ஆபத்து, ஆபதாம் அபகர்த்தாரம்லாம் ஸ்லோகம் சொல்றோம். ஆபத்துன்றது தமிழ வரக்கூடிய ஆபத்து, தடை, இல்ல ஒரு அப்போசிஷன். ஹயமேத யாபதம், ஹயமேதன் அஸ்வமேத, அஸ்வமேதம் யாகம் பண்ணப்ப ஏற்பட்ட ஒரு எதிர்ப்பு இல்ல தடை. பிரசமித, பிரசமித்தன சாந்தப்படுத்தப்பட்ட அல்லது போக்கப்பட்ட. சோ யாரால் அந்த அஸ்வமேத யாகத்துக்கு ஏற்பட்ட தடையானது போக்கப்பட்டதோ அவரை அர்த்தம், அந்த பெம்பெருமானை. யாருடைய அஸ்வமேத யாகம் கேட்டா பத்ம யோனேகே, பத்ம யோனிகி, பத்மம் யோனிகி எஸ்ய, தாமரையை தாமரிலிருந்து தோன்றியவன். யோனேகேன்றது ஷஷ்டி ஏகவச்சனம், பத்ம யோனியினுடைய, பிரம்மாவினுடைய பிரசமித ஹயமேத வியாபதம். அஸ்வமேத வேலி பண்ணப்ப அதுக்கு வந்த ஆபத்தை யார் போக்கினானோ அவனை, அவன் எப்படிப்பட்டவன்? ஸ்ருதஜன பரதந்திரம், ஆசிரித பக்தாளுடைய அவளுக்கு பரதந்திரனாக இருக்கவன். மேலும் சாந்த நிசேஷ தோஷம், எந்த விதமான கல்மஷங்களும் தோஷங்களும் இல்லாதவன். சயானம் சேஷ போகே சயானம், ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அனந்த சேனத்தின் மீது வீட்டில் பள்ளி கொண்டுள்ளவன். வேகவத்தியாக சாஸ்வதம் சதமக மணி சேத்தும், வேகவத்தி ஆற்றினுடைய சாஸ்வதம்னா நிலையான நிரந்தரமான இந்திரநீல மணி மணி போன்று ஜொலிக்கக்கூடிய அந்த அணை, அதாவது எம்பெருமான். சரணம் உபகதா ஸ்மக, நாம் அவனை சரணம் அடைந்தவர்களாக இருக்கின்றோம். கவிகள் பொதுவாக தங்களை வந்து ஒருமையிலும் சொல்லிப்பா பன்மையிலும் சொல்லிப்பா, அகமஸ்மின்னு சொல்வா இல்லை வயம் ஸ்மகன்னு சொல்வா. அவளுடைய ஒரு அந்த மெட்ரிக்கல் ஸ்கோப் பொறுத்து அவருடைய அந்த தாட் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தில் அண்மையத்தை பார்த்தோம்னா, இப்போ பத்மயோனேகே பிரசமித ஹயமேத வியாபதம் ஸ்ருதஜன பரதந்தம் சாந்த நிசேஷ தோஷம் சேஷபுகே சயானம் வேகவத்தியாக சாஸ்வதம் சதமக மணி சேதும் சரணமுபகதா ஸ்மஹ. பத்மயோனேகேன பத்மாவினுடைய பிரசமித ஹயமேத வியாபதம், வியாபத்துனா ஆபத்து, வியாபதம்னா ஆபத்தை. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு கேட்டால், ஆபத்தை அஸ்வமேத யாகத்துக்கு ஏற்பட்ட யாகத்தை போக்கினவனை அப்படின்னு அர்த்தம். சமஸ்த பதம் இது, அதை போக்கிறவன் எவனோ அவன் அவன் அவனை. ஸ்ருதஜன பரதந்திரம் தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பவனாக இருப்பவனை. சாந்த நிசேஷ தோஷம் எந்த எந்த விதமான சிறிதளவு கூட தோஷமோ குற்றமோ இல்லாதவன் இல்லாதவனை. சேஷபோகே சயானம் அனந்தன் எனப்படும் அந்த ஆதிசேஷன் மீது படுத்து கொண்டிருப்பவனை. வேகவத்தியாக சாஸ்வதம் சதமக மணி சேதும், வேகவத்தியாகன்றது ஷஷ்டி ஏகவச்சனம், வேகவதி நதியினுடைய சாஸ்வதம் நிலையான அல்லது நிரந்தரமான. சதமக மணி சேதும் இந்திர நீல மணியாலாகிய அந்த சேதும் எம்பெருமான், அதே போல ஜலிக்கக்கூடிய எம்பெருமானின் சரணம் உபகதாக ஸ்மக, சரணம் உபகதாகன சரணம் அடைந்தவர்களாக ஸ்மகன்றது இருக்கின்றோம்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமும் அன்பையும் ஆகிறது. ஸ்ரீ வேகா சேது ஸ்தோத்ரம் அஷ்டமஹ ஸ்லோகஹ. சரணம் உபகதானாம் சோயம் ஆதேஷகாரீ ஷமயதி பரிதாபம் சம்முக சர்வ ஜந்தோ சத குண பரிணாம சந்நிதௌ யஸ்ய நித்யம் வர விதரண பூமா வாரணாத்ரீஸ்வரஸ்ய. இந்த பத்தியத்தில் ஷமயதின்றது முதல் பாகத்துக்கு கிரியாபதம், ரெண்டாவது பாகத்துக்கு கிரியாபதம் இல்லை, அது அஸ்தி பவத்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் பாகம் அதாவது ரெண்டு பாதங்களை பார்க்கலாம். சரணம் உபகதானாம் ஆதேசகாரி சஹ அயம் சர்வஜந்தோஹோ சம்முகஹ சன்னு வச்சுக்கா பரிதாபம் ஷமயதி. ஷமயதின்றது கிரியாபதம், ஷமஹானா கண்ட்ரோல், ஷமயதின்றது காசல்ல அதாவது நியமிக்கிறான் இல்லாட்டி போக்குகிறான் அர்த்தம். ஷமஹான்றது ஒரு விதத்தில் போக்குதல் அர்த்தத்தையும் குறிக்கும். ஸோ ஷமயத்தினா போக்குகின்றான், அழிக்கின்றான், ஒழிக்கின்றான். எதை? பரிதாபம், பரிதாபக தாபகன அஃப்ளிக்ஷன், பரிதாபகன பரிதக தாபக, தமிழோட பரிதாபம் சொல்கிறோம், துன்பம் துக்கம்னு வச்சுக்கலாம். சம்சாரமாகிய துக்கத்தை போக்குகின்றான். எப்படி? சம்முகா சன்னு, சன்னுன்றது நம்ம பொதுவாக சம்ஸ்கிருதத்தை சொல்லுவோம் இருந்து கொண்டுன்ற அர்த்தம். சம்முகா அப்படின்னா நேரில் நிற்கிற மாதிரி நம்மளை பார்த்துண்டே அனுகிரகம் பண்ணுறான், அதாவது அவனோட திருமுகம் மண்டலம் நம்ம நோக்கி இருக்குன்னு அர்த்தம். விமுகனா திரும்பி வேற எங்கேயோ பார்த்துட்டு சம்முகா நம்மளை பார்த்துட்டு அப்படியே அங்கீகாரம் பண்ற மாதிரி நான் போக்குறேன்னு சொல்ற மாதிரி பாவிச்சுக்கணும். யாருக்கு கேட்டா சர்வஜந்தோஹோ பந்து அகிலச ஜந்தோஹோன்னு அங்க காமாசி காஷத்துல பார்த்தோம். அதே மாதிரி சர்வஜந்தோஹோனா எல்லா ஜந்துக்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா பிராணிகளுக்கும். யாருன்னு கேட்டா சஹ அயம், சஹான்றது அவன், அயன்றது இவன், அதாவது கவிகள் சொல்லச்சே அப்படிப்பட்டவன் அர்த்தத்தில் சஹ அயம் சோயம்னு ஆயிடும். அது சாஸ்திரங்கள் வச்சது சோயம் தேவதத்தகன்றது ரொம்ப பிரபலமான ஒரு உதாரணம். அவன்தான் இவன் அப்படின்ற அர்த்தத்துலயும் இந்த சோயம்ன்ற பதம் உபயோகமாகும், இல்லாட்டி அப்படிப்பட்டவன் அர்த்தத்துலயும் சோயம் சஹ அயம். மேற்கூறிய பத்தியங்கள்ல உள்ள பெருமைகளை உடையவனான அவன் அர்த்தம். ஆதேச காரி. இந்த காரின்னு சொல்றது செய்பவன் அர்த்தம். எதை செய்பவன்? ஆதேச காரி, கட்டளையை செய்பவன், கட்டளைப்படி நடப்பவன். யாருடைய சரணம்? உபகதானாம், சரணம் அடைந்தவர்கள், அதாவது தன்னுடைய பக்தர்கள் அவர்களுடைய சரணம். உபகதானம், சரணம் அடைந்தவர்களுடைய, ஷஷ்டி பகுவச்சனம், அவர்களுடைய ஆதேசகாரி, அவர்களுடைய ஆணையை சிறமேற்கொண்டு செய்பவன். அப்படிப்பட்ட இவன் சகாயம் சர்வஜந்தோஹோ, எல்லா ஜீவராசிக்களுக்கும் சம்முகஹ சன், நேர காட்சியளித்து அவள் நோக்கி நின்று பரிதாபம் சமயத்தி, அவர்களுடைய துன்பத்தை போக்குகின்றான்னு முதல் பாதியில விஜாபிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல என்ன விசேஷம் கேட்டா, ரெண்டு பெருமாளை இவர் இதுல மங்களாசாசனம் பண்றார். ஒன்னு வந்து இந்த வேகாசேத்து எம்பெருமான், ரெண்டாவது வரதராஜன். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பத்தியங்கள், ரெண்டு பாதங்கள்ல அதை சூச்சிப்பிக்கிறார். எஸ்ய சந்நிதௌ வாரணாத்ரி ஈஸ்வரஸ்ய வர விதரண பூமா நித்தியம் சதகுண பரிணாம வர்த்ததே பவதி அஸ்தின்னு எந்த கிரியாபதம் நம்ம போட்டுக்கலாம் அந்த மூணுத்துல. அதாவது எஸ் என எவனுடைய, இப்ப இப்படிப்பட்ட பெருமாள் இங்கு வீற்றிருக்கான்னு சொல்லியாச்சு, அப்படிப்பட்டவனுடைய இல்ல எந்த எம்பெருமானுடைய சந்நிதௌ, சந்நிதௌன்றது சந்நிதிஹி அப்படின்னு சப்தம், ப்ராக்சிமிட்டி, அதனுடைய சப்தமி ஏகவசம் சந்நிதௌ, அதாவது சந்நிதியில், இந்த ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஹூஸ் இல்ல ஹூ வாரணாத்ரி ஈஸ்வரஸ்ய, அதாவது இது இந்த எஸ் என்றது எஸ் சந்நிதௌ இவருடைய வச்சுக்கலாம், இல்லாட்டி அங்க காஞ்சிபுரத்தக்கூடிய வரதராஜருக்கும் வச்சுக்கலாம். எஸ்ய வாரணாதீஸ்வரஸ்னு அங்க அன்மையம் பண்ணிக்கலாம். இவருடைய சந்நிதியில் வாரணாத்ரினா அந்த வாரணம்னு யானைக்கு பேரு, வாரணா அத்ரினா மலை, ஸோ அத்திகிரி பெருமாள் இருந்தாலும் சொல்றது உண்டு. அப்ப அப்படிப்பட்ட அந்த அத்திகிரி ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரனுடைய இல்ல அவனுக்கு வர விதரண பூமா, வரம்னா வேண்டும் வரத்தை கொடுப்பது, விதரணம் பண்றதுனா அளிப்பது, கொடுத்தல், டிஸ்ட்ரிபியூட் பண்றது, பூமான்றது அபண்டன்ஸ், அதாவது பூமான்றது பூமன்னு சப்தம், அது புள்ளிங்க சப்தம், அது பூமானு போகும். ஆனால் வர விதரண பூமானா வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த பெருமை இல்ல அந்த சமிருத்தியானது நித்தியம், நித்தியம்னா எப்பொழுதும் சதகுண பரிணாமக பவதி, சதம்னா நூறு, குணம்னா மடங்கு, நூறு மடங்காக பரிணமிக்கிறது. அதாவது என்ன தாத்பரியம் கேட்டா, பக்தர்களுக்கு ரெண்டு விதமான ரெண்டு விதமா பண்ணணும் பகவான், என்ன பண்ணணும் கேட்டா, ஒண்ணு அவள் துன்பத்தை போக்கணும், இன்னொன்னு இன்பத்தை கொடுக்கணும். இப்ப துன்பம் இருந்துட்டே இன்பத்தை கொடுத்தா அந்த இன்பம் சோபிக்காது, சோ துன்பத்தை போக்கிட்டு இன்பத்தை கொடுத்தா அந்த இன்பம் வந்து டபுள் மங்கா தெரியும். ஸோ அது மாதிரி இப்ப இந்த துன்பம் போக்குற வேலையை வந்து இந்த யதோக்தக்காரி இந்த வேகாசத்து என்பவன் பண்றானா, இன்பத்தை கொடுக்கறத வந்து வரதராஜன் பண்றானா, இவன் இப்படி துன்பத்தை போக்குறதுனால அவன் கொடுக்கக்கூடிய அந்த வரங்கள் இல்ல அந்த மகிழ்ச்சியானது நூறு மடங்கா மாறுறது. ஸோ இவன் இப்படி இங்க பண்றதுனால்தான் அவனுக்கு அந்த பெருமை சேர்றதுன்னு ரெண்டு பெருமாளையும் ஒரே ஸ்லோகத்தில் மங்களாசாசனம் பண்றாரு. ரெண்டாவது பாதிக்கு என்ன அன்மையம் கேட்டா, எஸ்ய சந்நிதோ எவனுடைய அருகில் இருப்பதனால் வாரணாத்ரி ஈஸ்வரஸ்ய கத்திகிரி பெருமானுடைய வர விதரண பூமா, வரங்களை கொடுக்கும் அந்த பெருமை இல்ல அந்த சமிருத்தியானது நித்தியம் எப்பொழுதும் சதகுண பரிணாமக வர்த்தத்தை, நூறு மடங்காக அதிகரித்து விளங்குகிறதுன்னு ரெண்டாவது பாதத்துக்கு அர்த்தம். மொத்த அண்மையத்தை பார்த்தோம்னா, சரணம் உபகதானாம் ஆதேசகாரி சஹ அயம் சர்வஜந்தோஹோ சம்முகஹ பரிதாபம் சமயதி, எஸ்ய சந்நிதௌ வாரணாத்ரி ஈஸ்வரஸ்ய வர விதரண பூமா நித்யம் சதகுண பரிணாமஹ வர்த்ததே, சரணம் உபகதானாம் தன்னை சரணம் அடைந்தவர்களுடைய பக்தர்களுடைய பக்திமான்களுடைய இல்ல பக்த சிரேஷ்டர்களுடைய ஆதேசகாரி, அவர்களுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு புரிபவன் சகாயம் அப்படிப்பட்ட இவன், அப்படிப்பட்ட பெருமையுடைய இந்த பெருமான் சர்வஜந்தோகோனா ஷஷ்டி ஏகவச்சனம், ஜந்தோகோன்றது ஜந்துகுன்ற சப்தத்துக்கு எல்லா பிராணிகளுடைய சம்முகா, அவர்களுக்கு எதில் நின்று அப்படியே பார்த்துட்டே அவளை கருணையோடு பார்த்துட்டே பரிதாபம் சமயத்தி வா நானுடைய கஷ்டங்களை போக்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடவை கொடுக்குற மாதிரி ஒரு பாவனையோட எல்லா கஷ்டத்தையும் போக்குறானா. இப்படி இவன் போக்குகின்ற எம்பெருமானுடைய எஸ்ய இப்படிப்பட்டவனுடைய சந்நிதோ இப்படிப்பட்ட அருகிலேயே வர்ணாத்ரீஸ்வரஸ்ய வர்ணாத்ரின்றது விரதன்ற இதுக்கும் விரத சைலம்லாம் கூட பேருண்டு காஞ்சிபுரத்துக்கு யானை மலை அதாவது அத்திகிரி அப்படிப்பட்ட ஈஸ்வரன் அங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரனான வரதராஜனுக்கு வர வித்தரண பூமா வரங்களை கொடுக்கக்கூடிய அந்த சமிருத்தி அந்த தன்மை எல்லாம் அந்த குணமானது நித்தியம் சதகுண பரிணாமமாக வர்த்தது எப்பொழுதும் 100 மடங்கு அதிகரித்துள்ளதாக விளங்குகின்றதுன்னு இவனால் அவனுக்கு பெருமைன்னு இந்த ஸ்லோகத்துல 2 எம்பெருமான்களையும் சுவாமி தேசிகன் அங்காசாசம் செய்கின்றார். இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அன்பையும் ஆகிறது. ஸ்ரீ வேகா சேது ஸ்தோத்திரம் நவமஹ ஸ்லோகஹ காஞ்சி பாக்யம் கமல நிலையா சேதசோ பீஷ்ட சித்திஹி கல்யாணானாம் நிதிர விகல கோபி காருண்ய ராஷிஹி புண்ணியானாம் நஃ பரிணதி ரசௌ பூஷயன் போகி ஷய்யாம் வேகா சேதுர் ஜயதி விபுல்லோ விஸ்வரக்ஷைக ஹேதுஹு. இந்த பத்தியத்துல ஜயதி இதுதான் கிரியாபதம். இது ஒரு மங்களாசாசனம். ஜெயதினா ஜெயிக்கிறான் அர்த்தம், அதாவது சிறந்து விளங்குகின்றான் மேன்மைகளோடு விளங்குகின்றான் அர்த்தம். மிச்சம் எல்லாமே வந்து யார் அப்படின்ற கேள்விக்கு அன்வயமானது தான். ஸோ ஜெயதி எப்படி விளங்குகின்றான், யார் விளங்குகின்றான்றது மிச்ச பதங்களுடைய அன்வயம். வேகா சேது ஜெயதி இதுதான் ஆபரேட்டிவ் பார்ட். இந்த வேகா சேது எம்பெருமான் அவன் ஜெயிக்கிறான், அவன் ஜெயிக்கட்டும் சிறந்து விளங்கட்டும்னு ஒரு மங்களாசாசனம். அவன் எப்படி இருக்கான்றப்போ ஒரு ஒரு பதமா அன்மையம் மாறுது. காஞ்சி பாக்யம், காஞ்சியாக பாக்யம், காஞ்சி நகரத்தினுடைய ஒரு பாக்யமாக இவன் விளங்குகிறான், ஒரு ஃபார்ச்சூன். அந்த பாக்யத்துடைய ரூபமாக இந்த எம்பெருமான் இருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட ஸோ காஞ்சி பாக்யம் வேகா சேது ஜெயத்தின்னு ஒரு இது. அடுத்து கமல நிலையா சேதசா அபீஷ்ட சித்திஹி. கமல நிலையான்னு லக்ஷ்மிக்கு பேர். கமலத்தை நிலையமாக உடையவள் கமல நிலையா. சேதசகனா மைண்டு உள்ளம் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஆசைப்பட்டது அந்த உள்ளத்தினுடைய அபீஷ்ட சித்திஹி. அவள் உள்ளத்தினால எதை எதை ரொம்ப விரும்பினாலோ அந்த விருப்பத்தினுடைய அடைவு, அதாவது அத அந்த விருப்பத்தினுடைய சித்தி தான் இந்த எம்பெருமான். அதாவது என்ன அர்த்தம்னா அவளுக்கு ஏற்ற ஒரு தம்பதி ஒரு கணவன் அப்படின்ற அர்த்தமானது. லக்ஷ்மி விராட்டி, லக்ஷ்மி விராட்டியினுடைய அவளை ஒத்த ஒரு புருஷன் அபீஷ சித்திஹி, அவளுடைய விருப்பத்தினுடைய பலன் அப்படின்ற மாதிரி அர்த்தமாகுது. அடுத்து நக புண்ணியானாம் பரிணதிஹி. நகன அஸ்மாக்கம் நம்முடைய புண்ணியானம்னா புண்ணியம் புண்ணிய புண்ணியானி புண்ணியங்களுடைய ஷஷ்டி பகவச்சனம். நம்மளுடைய கலெக்டிவ் புண்ணியங்கள் அந்த புண்ணியங்கள்லாம் ஒரு பரிணாமத்தை அடைஞ்சி ஒரு பலனாக உருவெடுத்ததுன்னா அது இந்த வேகாசத்தையும் பெருமான். ஹி இஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஆல் அவர் புண்ணிய கர்மா அப்படிங்கிறார். பரிணத்திகினா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்புறம் கல்யாணானாம் அவிகலக நிதிஹி. இதே கல்யாணாம் நிதி அவிகலன்ற இதே கொஞ்சம் ட்வீக் பண்ணி வேற ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். கல்யாணானாம் நிதிஹி அவிகலக. அவிகால விகலகனா கொஞ்சம் குறை இல்லை கரை, அவிகலகனா குறைவே இல்லாத, நிதிகினா ஒரு பெருஞ்செல்வம் இல்லை ஒரு இருப்பிடம், அதாவது ஜலநிதிகின்னு சமுதிரத்துக்கு பேர். ஸோ கல்யாண குணங்களுடைய ஒரு இருப்பிடம் ஒரு உறைவிடம் எல்லா இஸ் அபோட் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்னு அர்த்தமாக இருக்கு. அவன் யாருன்னு கேட்டால் கோபி காருணராசிஹி. இந்த கோபின்றதுக்கு முன்னாடியே சொன்னோம் ஒரு சுவாரஸ்யம், யாருன்னு தெரியலன்னு சொன்னா கோபின்ற பதமானது கோபி ஆகச்சதி அப்படின்னா யாரோ வரா, கோபி ஆகதவான் யாரோ வந்திருக்கா. இன்னொன்னு வந்து இது சாமானிய அர்த்தம். இன்னொன்னு விசேஷ அர்த்தம்னு கேட்டா என்னார்னு சொல்ல முடியாத அளவுக்கு விசேஷங்கள் விசேஷங்கள் பொருந்திய அதாவது லோகத்துல நம்ம ஏற்கனவே ஒரு வஸ்துவை பார்த்துருந்தோம்னா அதை மாதிரி இருக்கிற இன்னொரு வஸ்துவை அது தெரியாட்டி கூட அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ எம்பெருமானுக்கு பேரலில் கிடையாது, எக்ஸாம்பிளே கிடையாது. அப்போ என்னார்னு குறிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு தேஜஸ் பொருந்திய ஒரு அற்புதமான அந்த செல்வம் காருண்ய ராசி. அது என்னன்னு கேட்டால் காருண்யத்தன் கருணையினுடைய ஒரு ராசி. ராசினா குவியல், ஒரு கூட்டம். ஸோ ராசியினுடைய குவியலாக கருணையின் கருணையின் குவியலாக இருக்கின்ற அந்த வேகாசியத்து ஜெயதிங்கிறார். மேலும் அங்கே எப்படி இருக்கான்னு கேட்டால் போகி ஷையாம் பூஷையன்னு. போகி போகின்னா பாம்பு, ஷையாம்னா படுக்கை. ஸோ பாம்பு படுக்கை, பாம்பு படுக்கையை தித்தியா இயக்க வச்சனம். அதை பூஷையன்னு அதை அலங்கரித்து கொண்டுன்றார். அதாவது யோக நிதிரை தான் பெருமாள் படுத்திருந்திருக்கான்னு சொன்னால் தூங்கினா அர்த்தம் இல்லை, யோக நிதிரில் இருக்கான். அப்போ அது ஒரு அவனுக்கு ஆசனமாகவும் இருக்குது, ஒரு பீட்டமாக இருக்குது. அதை இவன் அலங்கரிச்சுட்டுருக்கான் தன்னுடைய சைனத்தினால. பூஷையன்னுன்னு சொல்லச்சே சத்ரந்தம், அது அலங்கரித்து கொண்டு பிரசன் கண்டினியூஸ். விபுலகா விஸ்வரக்ஷைக ஹேத்து. இந்த விபுலகான்ற பதத்தை எங்கே வேணால் நம்ம சேர்க்கலாம். ஏன்னா விபுலகானா அபண்டன்ட்னு அர்த்தம், இல்லை மிகப்பெரிய அர்த்தம். அசௌன்னு ஒரு பதம் இருக்குது, பரிணதிஹி அசௌ. அசௌனா அதாவது அதான் எம் பெரியவாள்லாம் பெருமாளை சேவிக்கிச்சு, அங்கே நின்றுட்டு மங்களாசாசனம் பண்ணுற மாதிரி ஒரு பாவனை. அப்போ இந்த வேகாசத்து எம்பெருமான் அவன், ஒன் ஹூ இஸ் ரிசைடிங் ஹியன்ற மாதிரி அர்த்தமாக இருக்குது. விபுலகான்னு சொன்னச்சு அபண்டன்ட், இல்லை பெரிய அற்புதமான. விஸ்வரக்ஷான உலகத்தினுடைய ரக்ஷை. விஸ்வரக்ஷா ஏக சேத்து ஹேத்துஹு, அங்கே சேத்துகுன்னு போட்டார், இங்கே ஹேத்துகுன்னு போட்டார். இந்த உலகத்தை காப்பதற்கு உண்டான ஒரே ஹேத்து, இவன் தான் ஒரே காரணம். இந்த மொத்த உலகத்தை காக்கக்கூடிய ஒரே காரணமாக இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான்னு எல்லா பதங்களுக்கும் அர்த்தமாச்சு. இப்போ அண்மையும் பார்க்கச்சு காஞ்சி பாக்யம் கமல நிலையா சேதத்தக அபீஷ்ட சித்திஹி நக புண்ணியானாம் பரிணதிஹி கல்யாணாம் அவிகலஹ நிதிஹி காருண்ய ராசிஹி விஸ்வரக்ஷைக ஹேத்துஹு கோபி விபுலஹ அசௌ வேகா சேத்துஹு போகிஷையாம் பூஷையம் ஜெயதி. இதில் சில பதங்களை முன்ன பின்ன போட்டுக்கலாம், ஏன்னா எல்லாமே விசேஷணங்கள் தான். அதனால் இது இந்த ஆர்டரில் இருக்குன்னு அவசியம் இல்லை. கல்யாணம் அதாவது காஞ்சி பாக்யம் கமலையா சேத்தசோ பீஷ சித்திஹி கல்யாணம் அபிகலக நிதினு அதே ஆர்டரில் கூட அதை சொல்லலாம். என்ன அர்த்தம் அதுன்னு கேட்டால் குயிக்காக பார்த்தோம்னா காஞ்சி பாக்யம் காஞ்சி நகரத்தினுடைய பெரும் பாக்யத்தினுடைய ஒரு உரு, கமல நிலையா சேத்ததக அபீஷ சித்திஹி லக்ஷ்மியினுடைய திருவுள்ளத்தினுடைய ஆசையினுடைய ஒரு வடிவம் சித்தி, ஒரு அட்டைன்மெண்ட் ஆஃப் ஹர் விஷ், அப்படி ஒரு உருவெடுத்திருக்கான் எம்பெருமான். அப்புறம் நக புண்ணியானம் பரிணதிஹி, நம்ம ஒட்டுமொத்த ஜீவராசிகளுடைய புண்ணியங்களுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஆகாரம். அப்புறம் கல்யாணம் நிதிஹி அவிகலகா நிதிஹி, எல்லா ஆஸ்பீஸ் ஆஸ்பீஷியஸ்னஸ் மங்களா மங்களங்களுடைய ஒரு உறைவிடம், குறைவற்ற எந்த விதமான ஒரு அழுக்கு இல்லை எந்த விதமான ஒரு கரை இல்லாத ஒரு உறைவிடம். அப்போ காரண ராசிகி கருணையினுடைய ஒரு குவியல். விஸ்வரக்ஷைக ஹேத்துகோ உலகத்தினுடைய காப்பாற்றுதல், அதுக்கு உண்டான ஒரே காரணம். ஏக்கன்னு சொல்லிச்சு தெர் இஸ் நோ அதர் அப்படின்னு அர்த்தமாகுது, அது ஒரு மீனிங். கோபி விபுலகா அசௌ வேகா சேத்துகோ, கோபின்ற சப்தத்துக்கு இன்னார்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப விசிஷ்டமாக விசேஷமாக அற்புதமாக. விபுலகன்னு சொன்னப்போ அபண்டன்ட்னு அர்த்தம், ஆக்சுவலாக இந்த இடத்துல பெரியவன் ரொம்ப இணையில்லாத அர்த்தமாகுது. அசௌனா இந்த யார் வேகா சேத்துகு, அவன் எப்படி இருக்கான், போகிஷையாம் பூஷையன்னு அந்த திருவனந்த தாழ்வானாகிய அந்த பாம்பு படுக்கையை அலங்கரித்து கொண்டு ஜெயதி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தமாகுது.